வரணமாயிரம் சூழவலம் செய்து வரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என் வரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என் பூரண போர்க்கூடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கனகண்டேன் தோழினார் பூரண போர்க்கூடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கனகண்டேன் தோழினார் வதுவை மனமென்று நாழ்த்து பாழை கமுது பரிசுடை பந்த கீழாழை வதுவை மனமென்று நாழ்த்து பாழை கமுது பரிசுடை பந்த கீழ் கோளரி மாதவர் கோவிந்தோர் காளை புகுர கனாகண்டேன் தோழினார் கோளரி மாதவன் கோவிந்தோர் காளை புகுர கனாகண்டேன் தோழினார் இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரித்து இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோட்டி மண மாலை மந்திர கோட்டி உடுத்தி மண மாலை அந்தகி சூட்ட கனகண்டே தோழினார் நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நழி நல்கி நாட்டிசை தீர்த்தம் கொணர்ந்து நழி நல்கி பார்ப்பன சீட்டர்கள் பல்லாக்கெடுத்தேத்தி பார்ப்பன சீட்டர்கள் பல்லாக்கெடுத்தேத்தி பூ புனை கண்ணி புனிதனோடு தன்னை பூ புனை கண்ணி புனிதனோடு தன்னை காப்பு நான் கட்ட கனகண்டேன் தோழினார் பூ புனை கண்ணி புனிதனோடு தன்னை காப்பு நான் கட்ட கனகண்டேன் தோழினார் கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிவிழ மங்கைய தாமந்து எதிர்கொள்ள கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிவிழ மங்கைய தாமந்து எதிர்கொள்ள மருதையார் மன்னன் அடிநிலை கோட்டெங்கும் மருதையார் மன்னன் அடிநிலை கோட்டை அதிரபுகுத கனகண்டே தோழினார் மருதையார் மன்னன் அடீர தோட்டெங்கும் அதிரபுகுத கனகண்டே தோழினார் மத்தளம் கோட்ட வைசங்கம் நின்றூத மத்தளம் கோட்ட வைசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பஞ்சகீர் முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பஞ்சகீர் மைத்துன நம்பி மதுசூதன் வந்தென்னை கைதளம் பசகன கண்டே தோழினார் மைத்துன நம்பி மதுசூதன் வந்தென்னை கைதளம் பசகன கண்டே தோழினார் வாய் நல்ல நல்ல மறையோதி மந்திரத்தார் பாசிலை நாணல் படுத்து பதிதி வைத்து வாய் நல்ல நல்ல மறையோதி மந்திரத்தார் பாசிலை நாணல் படுத்து பரிதி வைத்து காய்ச்சில மாகழி கண்ணால் என் பாசி தீவலஞ்செய்ய கலாக கண்டேன் தோழினார் காய்ச்சில மாகழி கண்ணால் என் பாசி தீவலஞ்செய்ய கலாக கண்டேன் தோழினார் இம்மைக்கும் ஏழே பிறவிக்கும் பற்றாவானம் மைவுடையவன் நாரணன் நம்பி இம்மைக்கும் ஏழே பிறவிக்கும் பற்றாவானம் மைவுடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திரு கையால் தாழ் பற்றி அம்மிதீக்க கலாக கண்டேன் தோழினார் செம்மையுடைய திரு கையால் தாழ் பற்றி அம்மிதீக்க கலாக கண்டேன் தோழினார் வரிசிலை வாழ்முகத்து என்னை மாத்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி வரிசிலை வாழ்முகத்து என்னை மாத்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகம் அச்சுதன் கை மேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்டக்கன கண்டேன் தோழினார் அறிமுகம் அச்சுதன் கை மேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்டக்கன கண்டேன் தோழினார் குங்குமமப்பி குளிர்த்தாந்தமட்டிக்கு மங்கள வீதி பணி செய்து மணநீர் அங்கு அவனோடும் கூட்டம் சென்று அங்கானை மேல் மஞ்சள மாட்டகண்டே தோழினார் காந்தமட்டினர் மங்கள வீதி பயணம் செய்து மழலே அங்கு அவனோடும் கூட்டம் சென்று அங்காலை மேல் மஞ்சளமாட்ட கனா கண்டே தோழினார் ஆயனுக்காக தான் கண்ட கனாவின வேயர் புகழ் விழிப்புத்தூர் கோங்கோடை சொல்லுக்காக தான் கண்ட கனாவின வேயர் புகழ் விழிப்புத்தூர் கோங்கோடை சொல் தூய தமிழ் மாலை தீரைந்தும் வல்லவர் தூய தமிழ் மாலை தீரைந்தும் வல்லவர் வாயுண்ண மக்களை பேசு மகிழ்வரே தூய தமிழ் மாலை தீரைந்தும் வல்லவர் மக்களை பேசு மகிழ்வரே திருவாடி பூரத்து ஜகதுதி தாழ்வாழியே இது பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே திருவாடி பூரத்து ஜகதுதி தாழ்வாழியே இது பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்புரைத்தாள் வாழியே உயரங்கற்கே கண்ணி புகந்தளித்தாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்புரைத்தாள் வாழியே உயரங்கற்கே கண்ணி புகந்தளித்தாள் வாழியே மறுபாகும் திருமணி வளநாடி வாழியே வன் புதுவை நகர்போதை மலர் பதங்கள் வாழியே மறுபாகும் திருமல்லி வளநாடி வாழியே வன் புதுவை நகர்போதை மலர் பதங்கள் வாழியே மலர் பதங்கள் வாழியே மலர் பதங்கள் வாழியே மத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்த நந்தன சௌந்தர்யை கோதாயை நித்யமங்களம் நித்யமங்களம்.